புனிகின் தீவேலா பெலுசானி கைனா ஒன்றியூ ஹல்லோ உன்னாவும் பிரிலோ நுவேலே பிரியா ஐ லவ் யூ அணி பலிக்கினதே நின்னு தாக்கின காசைனா அலிக்கின நாச்சலின புல்லோ நீ பிரேமனி சூஸ்துனா யூ ஆர் மை எவ்ரிதிங் யூ ஆர் மை எவ்ரிதிங் नहीं मैं इश्क में मैं दीवाना